அஸ்மத் குருப்யோ நம ஸ்ரீஹரயே நம ஸ்ரீஹரயே நம ஸ்ரீஹரயே நம கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே தோர்பிர்யுக்தா சதுர்பிஸ்படிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததானா ஹஸ்தேனைகேன வத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்துஷங்கஸ்படிகமணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யஸ் பிபன் ராமசரிதாமிருத சாகரம் யஸ் பிபன் சததம் ராமசரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேர் சமகல்மஷம் கோஷ்பதீகிருத வாரீஷம் மஷகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீ சோகநாசனம் கவீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனம் ச பிரணமாமி புனஃ புனஃ நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரயமாதிரேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமனுஜனேப்யஹ வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஃ ஶ்ருண்வன் ராமகதாநாதம் கோலயாதி பராங்கதிம் ஜானகீ காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஃ ஜெய கருணா ஜலதி தாசரதே ராம கமனியானன சுகுணநிதே கருணா ஜலதி தாசரதே ராம கமனியானன சுகுணநிதே நீமய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதாதேவியை மீட்டு அவகீரியமான குசுமைஹி லோகபாலார்ப்பிதை பதீம் மீட்டு வர சமயத்துல திருப்பி அயோத்தியா ராஜ்யத்துக்கு போலாம், 14 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு திருப்பி வர சமயத்துல அத்தனை பேருக்கும் சந்தோஷம். இந்திராதி லோகபாலகர்கள் எல்லாம் புஷ்ப அபிவர்ஷம் பண்றா, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் கீர்த்தனை பண்றா ராமச்சரிதத்தை. ரொம்ப சந்தோஷத்தோட ராவணம் திரும்பி வரார். திரும்பி வந்து முதல்ல யார பாக்குறான்னா, கோமூத்திரயாவகம் சுத்வா பிராதரம் வல்கலாம்பரம். கோமூத்திரத்துல பாகம் பண்ணி யாவண்ணம் பக்ஷணம் பண்ணி மரவுரியை வஸ்திரமாக போட்டுண்டு ஜடாமுடி தரிச்சுண்டு வெறும் நிலத்துல ஸ்தண்டலி ஸ்தண்டிலேஷயம் வெறும் நிலத்துல படுத்துட்டு இருக்க கூடின தன்னுடைய பிராதரம் தம்பியான பரதன் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு கேட்டதும் அதி கிருபாலுவான ராமருக்கு சந்தாபம் ஏற்படுறது. ஏன்னா பரதன் தான் 14 வருஷம் ராமருக்கு வனவாசம் பண்ணினா அப்படின்னதும் அந்த வனவாசத்தை சுமேதையா பரதனும் சுவீகாரம் பண்ணிருந்தா. அப்படி இருந்துட்டு ராமருடைய வார்த்தையை மீறப்படாது அப்படிங்கறதுக்கு ராஜ்யபரணமும் ராம பாதுகையே பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யபரணமும் மேலும் தன் வாழ்க்கை ராமர் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு ரொம்ப எளிமைக்கு எளிமையாக வாழ்ந்த பரதர் அது கேட்டதும் ராமருக்கு தாங்க முடியலை, சந்தாபம் ஏற்படுறது. பரதனான பரதனை பார்த்து அந்த ஸ்ரீராமர் பரத சமாகமம் ஏற்படுறது, ஸ்ரீராமர் வந்துட்டார் அப்படின்னதும் அந்த பாதுகையை சிரசு மேல எடுத்துட்டு ராமரை பார்க்க வரார். நந்தி கிராமாத் சிபிராத் கீதவாதித்ர நிஸ்வனைஹி பிரம்மகோஷேண சமுகு பட்டத்பி பிரம்மவாதிபிஹி. நந்தி கிராமம் அப்படிங்கிற தன்னுடைய வாசஸ்தானத்திலேருந்து கீதவாத்தியங்களோட ஆரவங்களோட மேலுக்கு மேல் அதிமகத்தான உச்சஸ்வரத்தோட வேத சூக்தங்கள் ஜபம் பண்ணி பிரம்மஜர்கள் கூட பல பல வர்ணஜுவாலங்களான கொடியெல்லாம் நாட்டி பெரிய குதிரையை பூட்டி தேரில பூட்டி மேலும் வரிஷ்டர்களான வேதவியாசிகளோட பாதசாரிகளோட பிரித்தியன்மார் எல்லாருமா சேர்ந்து ராஜகீய பிரபாவம் இருக்கக்கூடிய சத்திர சாமரங்கள் எல்லாம் எடுத்துண்டு பல விதத்துல உபாயன சாமகிரிகள் எடுத்துண்டு பிரேமத்தாலையும் மனதுல ஹிருதயத்துல அன்புனாலையும் அந்த நேத்திரங்கள் கண் நிறைஞ்ச நேத்திரங்களோட ராமரை விழுந்து நமஸ்காரம் பண்றா. அந்த பாதுகை பாதுகே புறத்தகான் எத்திய பாதுகையை நமஸ்காரம் பண்ணி விழுந்து நமஸ்காரம் பண்ணி கட்டியா பிடிச்சுண்டா. தமாஷிஷ்ய சினம் தோர்பியாம் ஸ்நாபயன் நேத்திர ஜெயிர்ஜலைஹி. அந்த பரதனை ராமர் பார்த்ததும் இருக்கன கட்டி பிடிச்சிருந்தாரே இல்லையோ, விடவே இல்லையாம். அப்படி ஒரு அன்பை காட்டுறா ராமர். அதுக்கப்புறம் சீதாதேவி லக்ஷ்மணர் எல்லாருமா சேர்ந்து அத்தனை பிரஜைகளையும் நமஸ்காரம் எல்லாரையும் பிரஜைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ராமர் வராரே அப்படின்னதும் அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நமஸ்காரம் பண்றா ராமரை. துன்வந்த உத்தராசங்கான் பதிம் வீக்ஷிராகதம். உத்தர கோசல வாசிகளான ஜனங்கள் எல்லாரும் தீர்க்ககாலமா தன்னுடைய ராமர் வருவார் வருவார் வருவான்னு உயிரை பிடிச்சுன்னு இருக்கா. அவ எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட பூமாலைகள் எல்லாம் அழகா வருஷம் பண்ணிட்டு நிறுத்தம் ஆடுறா. நிறுத்துஹு சந்தோஷத்தோட ஆடுறார். மேலும் பாதுகே பரதோ கிருண்ணாத் சாமர வியஜனோத்தமே. ஸ்ரீராமருடைய அயோத்தியா நகர பிரவேசம் பட்டாபிஷேகம் நடக்கிறது. பரதன் பாதுகையையும் சுக்ரீவான்வீதனான விபீஷணன் உத்தமமான வெஞ்சாமரம் ஆலவட்டம் எல்லாம் பிடிச்சிருந்து ஹனுமான் வெண்கொடையை பிடிச்சாலாம். மேலும் சத்ருக்னன் வில்லும் ஆழ்நாழியும் பிடிச்சிருந்தார். சீதாதேவி தீர்த்த கமண்டலுவை பிடிச்சிருந்தார். அங்கதன் வாளை பிடிச்சிருந்தார். ஜாம்பவான் பொன்மயமான சர்மத்தை பரிஜையை எடுத்துண்டார். மேலும் ஸ்ரீ இப்படியெல்லாம் அத்தனை பேரும் சூழ ராமர் எப்படி தெரிஞ்சாராம். பகவான் கிரகைஹி உதிதஹா சந்திரஹா இவ விரேஜ. பகவான் ஸ்ரீராமர் கிரகங்களிலிருந்து உதிச்சு வரக்கூடிய சந்திரனாட்டமா விளங்கினார் ராமர் அப்படின்னு சொல்றார். அந்த பகவானுடைய ஆகமன உற்சவம் இருக்கே, அது உற்சவம் மகோத்சவம் ஆயிடுதா. அயோத்தியா பூவி பூரா சந்தோஷம் அடைஞ்சு அவளுக்கு என்னெல்லாம் சந்தோஷத்தை பிரகடனம் பண்ண முடியுமோ அவளுக்கு தகுந்த மாதிரி அவெல்லாம் காட்டின்றா. மேலும் ராமர் நேரா வந்து பித்ர பத்னிமாரான கைகேயம்மா போன்ற அத்தனை பேரையும் கௌசல்யாமாவையும் வசிஷ்டாதி குரு ஜனங்களையும் சமவயஸ்கரான நண்பர்களையும் எல்லாரையும் கீழே இருக்கிறவாளையும் எல்லாரையும் ஒன்னுல நமஸ்காரம் கீழே இருக்கிறவாள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சீதாதேவியும் லக்ஷ்மணனும் உள்ள நடந்து செல்றா. புத்திரான் ஸ்வமாதரஸ்தாஸ்து பிராணாம் ஸ்தன்மயோத்திதாஹ ஆரோப்யாங்கே அபிஷிஞ்சந்தியோ பாஷ்பௌகைர் விஜகுஷுச. பிராணசக்திகளை திருப்பி கடச்சா மாதிரி சரீர அவயவங்கள்ல திருப்பி அந்த பிராணன் உள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவ அம்மை தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் மடியில வச்சிருந்தா உக்காத்தீண்டா. இத்தனை காலம் 14 வருஷம் தவம்லவா அந்த குழந்தைகளை பார்த்து கண்ணிலேந்து ஜலம் கொட்டுறது அம்மாமா இருக்கு. எல்லாரும் கொஞ்சிண்டா குழந்தைகளை. மேலும் பகவான் ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி எல்லாருமா ஜட்டாக நிர்மிச்சிய ஜடைகள் எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் குருவான வசிஷ்டர் குலவிருத்தன்மார் கூட தேவராஜா வாட்டமா 4 சமுத்திரங்கள்லயும் ஜலங்கள் மற்றும் எடுத்துட்டு வந்து அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். ராமருக்கு பட்டாபிஷேகம் அபியசிஞ்சது அபிஷேகம் பண்ணினான். ஏவம் கிருத சிரஸ்நானஹா சுபாசாஸ்திரங்கிருதா. இப்படி பண்ணப்பட்ட சிரஸ்நானத்தோட நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுண்டு பூமாலை அணிந்துண்டு அலங்காரம் பண்ணப்பட்ட ஸ்ரீராமச்சந்திரன் தம்பிகள் கூட பிராத்ருபிகி கூட மனைவியும் கூடையும் சோபித்தார். அங்க பட்டாபிஷேக பட்டாபிஷேக ராமனாக அங்க காட்சி அளித்தார். எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுத்து. அவர் எப்படி ராஜ்யபரணம்னா, பரதன் நமஸ்காரம் பண்றார், பரதனுக்கும் ஆசீர்வாதம் பண்றார். அப்படி பரதன்டேந்து அந்த பாதுகையை வாங்கி மேலும் ராஜ ஆசனத்துல உட்கார்ந்துட்டாராம், அமர்ந்தாராம். ஆசனம் அக்ரஹீத்து, ஆசனம் எடுத்துட்டார். உட்கார்ந்ததும் எப்படி பிரஜைகளை காப்பாத்தினார் அப்படின்னா, பித்ருவத்து ராமஹா ஜுகோப, பித்ரு துல்லியமாக ராமன் காப்பாத்தினாலாம் அத்தனை பேரும். எல்லாரும் அவாவா பித்தரம்ச மேனிரே, எல்லாரும் அவ அப்பாவாக ஜனங்கள் எல்லாம் கருதினா, அவெல்லாம் நினைச்சிருந்தா. த்ரேதாயாம் வர்த்தமானாயாம் காலஹ கிருத சமோபவத் ராமே ராஜ நிர்மக்னே சர்வபூத சுகாவகே. சமஸ்த ஜீவஜாலங்களுக்கும் ஜீவித சௌக்கியத்தை கொடுக்க கூடின தர்மஜனான ஸ்ரீ ராமச்சந்திரன் ராஜாவா இருக்கிறத எப்படி இருந்துதான், த்ரேதாயுகம் தான் சரியா சொன்னா, ஆனா ஏதோ கிருத யுகமாக பவித்துதான். அந்த காலத்துல எப்படி இருந்தாலோ அது மாதிரி இவாழ்ந்தாலும் சௌக்கியத்தை அனுபவித்தார்கள் என்று சொல்லி, நாதி வியாதி ஜரா கிளானி துக்க சோக பயக்கலமாக சாட்சாத் ஸ்ரீ நாராயணனான அதோக்ஷதன்னு எடுக்கிறாங்க. அதோக்ஷதனான ராமச்சந்திரன் ராஜாவா இருக்கிறத ஆதி இல்லை, வியாதி இல்லை, வயசானது இல்லை. அந்த வயசான ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட்னஸ், க்ஷீணம் இருக்கும்லவா, அதுவும் இல்லை. கிளேஷம் இல்லை, சங்கடம் இல்லை, பயம் இல்லை, தளர்ந்து போற மனசு இல்லை. அப்படி யாருக்குமே அனிச்சதா மிருத்யு, எனக்கு மரணம் வரணும்னா ஆசைப்பட்டாதான் மரணம் வருமா, இல்லாதான் மரணம் இல்லை. அப்படி ஒரு ராஜ்யத்தை பரணம் பண்ணிட்டு இருந்தார் ராமர். ஏக பத்னி விரதரோ ராஜர்ஷி சரிதா சுச்சி ஸ்வதர்மம் கிரகணீதீயம் சிக்ஷயன் ஸ்வயமாச்சரன். ஒரே பத்னி, ஏக பத்னி விரதன் அல்லவா ராமர். அப்பேற்பட்ட ராமர் நிஷ்டையோட ராஜாவா இருந்தாலும் ரிஷியுடைய ஆச்சாரத்தோட இருந்தவர் ராமர். ராஜ ரிஷிக்கு உண்டான தகுதியான பல அனுஷ்டானங்கள் உண்டு. அப்படியே இருந்தாலும் ராஜ ரிஷியாக வாழ்ந்தார் அவர். சுத்தமான சுச்சிஹி, சுச்சினா சுத்தமான ராமச்சந்திரன். கிரகஸ்தாசிரமத்தையும் ஸ்வதர்மத்தையும் ரெண்டும் ஆச்சாரம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு, பதிவிரதா ரத்னமான சீதா தேவியும் எப்படி இருந்தா அப்படின்னா, பிரேமையோடு இருந்தாலாம், அனுவிருத்தியா அனுசரணையோடு இருந்தாலாம், சத்ஸ்வபாவமா இருந்தாலாம், நல்ல புத்தியோட, நல்ல சாலினத்தோட, ரொம்ப வினயான்விதமாக, பிரஷயாவனதா, ரொம்ப டவுன் டு அர்த்தாக அத்தனை பேருடைய மனசையும் குளிர்த்தார். மேலும் பர்த்துகூ மனஹா ஆகிறது. அப்படி தர்மபத்னியாக இருந்து சமத்து குடமா இருந்து தன்னுடைய கணவருடைய மனசை ஆகர்ஷணம் பண்ணிட்டார். ராமருக்கே ஆகர்ஷணம் ஆவர்தான் சீதாதேவி. அப்படி தாம்பத்தியத்தை கிரகஸ்தாசிரம தர்மத்தை நன்னா பண்ணினார் அப்படின்னு சொல்றார். மேலும் பகவான் ஆத்மனாத்மானம் ராம உத்தம கல்பகை. பகவான் ராமஹா சர்வைஸ்வர்யாதி ஷட்குணோபேதனான ஸ்ரீ ராமச்சந்திரன் ஆச்சாரிய சகிதனாக இருந்து சமஸ்த தேவதா ரூபனாக நிறைய யாகங்களை பண்ணினார் அப்படின்னு சொல்றார். யஜ்யங்கள் நிறைய பண்றார், ஆராதனை பண்றார். யார அப்படின்னா தன்னைத்தானே தான். இன்னொரு பகவான் இல்லையே, நாராயணன் தானே இங்கே வந்திருக்கார். அதனால பல யஜ்யங்கள் லோக க்ஷேமத்துக்காக பகவானை ஆராதனை பண்ணினார். அப்படி இருக்கத்த கதாச்சித் லோக ஜிஜ்ஞாசு கூடோ ராத்திரியாமலக்ஷித சரன் வாஜோ சுனோத் ராம பார்யாமுத்திஷ்ய கஸ்யசித். லோக ஜிஜ்ஞாசு, லோக விருத்தாந்த கிரகணத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ராமருக்கு. என்ன லோகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுல அப்படி இருக்கிறத ஒரு சமயம் ராத்திரி நேரத்துல பிரச்சன்ன வேஷனாக, கூடமான ஒரு வேஷத்தை போட்டுண்டு, யாரும் பார்த்தா தெரிஞ்சுக்காத ஒரு வேஷத்தை போட்டுண்டு இப்படி லோகத்துல நடந்துட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல பாரியா முத்திஷ்ய தன்னுடைய மனைவியை பத்தி, சீதா பிராட்டியை பத்தி ஏதோ ஒருத்தனுடைய வார்த்தை காதல விழுந்தது. என்ன அப்படின்னா, நாஹம் பிபர்மித்வாம் துஷ்டாம் அசதீம் பரவேஷ்மகாம் ஸ்ரீலோபி விபிரியாத் சீதாம் ராமோ நாஹம் பஜே புனஹ. பரவேஷ்மகாம் மத்த அந்ய கிரகத்துல போய் இருந்து அசதீம் சாரித்திர தோஷம் அடைஞ்சவளும், அப்படி இருக்கக்கூடிய சீதா தேவி எப்படி ராமர் வச்சுருக்கார், ராஜானா எது வேணா நடந்துக்கலாமா அப்படின்னு தகாத வார்த்தையெல்லாம் காதல விழுந்தது. அதனால சீதாதேவிக்கு இது விழுந்து சங்கடப்படப்படாது அப்படிங்கறதுனாலையும், லோக க்ஷேமத்துக்காகவும் சீதாதேவியை ரிஷி பத்னிகள்ட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் சீதாதேவிக்கும். புரியறது ராமருடைய மனசு என்ன அப்படின்னு. சீதாதேவியும் ரொம்ப சந்தோஷமாக முனவு நிக்ஷிப்ய தனையோ சீதா பர்த்ரா விவாசிதா. ஸ்ரீராமருடைய மனசு தெரிஞ்சு ராமனையே தியானம் பண்ணிட்டு சீதாதேவி வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துல வாழ்ந்தா. அங்க தனையோ ரெண்டு புத்திரர்களை பெற்றெடுத்தா. அப்படியே பெற்றெடுத்து அது கழிஞ்சு குழந்தைகள் வந்து ராமத்தையே ராமாயணம் வாசிக்கிறா. அப்படி பெரிய கதை உத்தரகாண்டத்துல வரும். அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி இதுதான் தன்னுடைய குழந்தை லவா குஷா அப்படின்னு ரெண்டு குழந்தை சீதாமாவ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமர் பாக்குறார். பாக்குற சமயத்துல நான் பூமி தேவிட்டே போறேன் அப்படின்னு விடை வாங்கிட்டு சீதாதேவி அந்தர்தானம் ஆவரா. பூ கர்ப்பத்துல விவரம் பிரவிவேஷ பூபர்த்திலேயே பூமாதேவிட்டே போனா இன்னொரு ஆச்சரியமான விஷயம். சீதாம்மா அம்மானா லோ எல்லாருமேலையும் கருணையுடைய ஒரு ஜீவன் அம்மா அப்படிங்கிறது. சீதாம்மானா எல்லாருக்குமே அம்மா, சர்வபூத ஜாலங்களுக்குமே அம்மா, மகாலட்சுமி தாயா. அப்போ வந்த விஷயம் வந்த அவதாரம் எடுத்த பலன் பூர்த்தி ஆயிடுத்து. அதனால நான் கிளம்புறேன்னு உத்தரவு வாங்கின்னு சீதாம்மாவும் கிளம்பினா. அது கேட்டு பகவான் ராமச்சந்திரன் புத்தி விவேகத்தால கண்ணிலேந்து ஜலம் அடக்கின்றார். ஆனாலும் தன்னுடைய அவதார லட்சியம் உண்டே அப்படிங்கறதுனால யோசிச்சுண்டு அதாவது குணங்களை நினைத்து பகவானை நினைச்சுண்டு இருந்தார் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீராமச்சந்திரன். அதுக்கப்புறம் த்ரயோதசாப்த சாஹசிரம் 13,000 சம்பத்சரங்கள் பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துண்டு அக்னிஹோத்திரத்தை முடக்கமில்லாம ஹோமம் பண்ணினார். ஸ்மரதாம் ஹிருதி விநியஸ்ய வித்தம் தண்டக கண்டகைஹி ஸ்வபாத பல்லவம் ராமாத்மஜ்யோதிரகாத்ததஹ ஆத்மஜ்யோதி. அதுக்கப்புறம் ஸ்ரீராமரும் தண்டகாரண்யத்துல முள்ளுனால வித்தம் அடிபட்டு தன்னுடைய திருப்பாத பல்லவத்தை ஸ்மரணை பண்ணிட்டு ஹிருதயத்துல பிரதிஷ்டை பண்ணி பக்த ஜனங்களுடைய ஹிருதயத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு ஆத்மஜ்யோதிஹி ஸ்வகீயமான ஜோதி ஸ்வரூபத்தை அடைந்தார். ஆத்மஜோதி தானே ராமர். அந்த ராமர் ஆத்ம ஜோதியில போய் ஐக்கியமானார் அப்படின்னு சொல்லி ராமருடைய அந்தர்தானம். மேலும் சயை ஸ்பிருஷ்டோ திருஷ்டோ வா சம்விஷ்டோனுகதோபி வா. அந்த ராமர் சாக்ஷாத் பகவான் கோசலை தேசத்துல வந்து அந்த தேசவாசிகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போறார். என்ன அப்படின்னா அங்க ராமரை பார்த்த கண்கள் வீணாயிடுமா, ராமருக்கு பண்ண கைங்கரியம் வீணாயிடுமா, ராமருடைய வார்த்தை காதால கேட்ட காது வீணாயிடுமா, ராமான்னு சொன்ன நாக்கு வீணாயிடுமா, அப்படி அத்தனையும் அனுபவித்த கோசலவாசிகள்லவா அவெல்லாம். எப்படின்னா யோகிகள்லாம் எந்த இடத்துல போய் அடைவாளோ எந்த ஸ்தானத்துல போய் சேருவாளோ அதே ஸ்தானத்துல அங்க இருக்கக்கூடிய அத்தர வாசிகளும் கௌசல்யா தேசத்துல கௌசல்யா அம்மா கூட பணிவிடை பண்ண அத்தனை பேரும் அந்த அயோத்தியா ராஜ்யம் பூரா ஜனங்கள் எல்லாம் பகவான்கிட்டே போய் ஐக்கியமானா அப்படின்னு சொல்றார். புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணை உபதாரயன். இந்த ஸ்ரீராம கதையை நிரந்தரமா ஸ்ரவணம் பண்ணினா நிச்சயமா கர்ம வந்தைஹி விமுச்சதே, கர்ம பந்தங்கள்லேருந்து மோக்ஷம் அடையலாம் அப்படின்னு ராம கதையுடைய மகிமை. இந்த ராம கதை எவ்வளோ இன்னை பரியந்தம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், இனியும் இருக்கும். மலைகள் மரங்கள் இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் ராமகதை பறந்துருக்கும். அதுவும் வால்மீகி முனிவர் சொல்றார் இதெல்லாம் நான் ஏதோ தியானத்துல தெரிஞ்சுண்டு அப்படின்னு கிடையாது, ஒரு வார்த்தை கூட தப்பு கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றார். ஒவ்வொரு வார்த்தையும் ராமச்சரிதம் உண்மை. அந்த ராமருடைய பட்டாபிஷிக்தனாக சீதாராம லக்ஷ்மண சகிதனாக ஆஞ்சநேயர் சகிதனாக நம்மளுக்கு காட்சி தந்து ஆசீர்வாதம் பண்றார். இன்னைக்கு ராமகதை பூர்த்தி ஆகிறது. இந்த ராமருடைய தத்துவம் அப்படின்னு முதல்ல பார்த்துருந்தோம், பூர்த்தி பண்றத ஒரு மேலோட்டமா ஒரு வாட்டி கூட பார்த்து விடுறோம். 4 பேர் லக்ஷ்மணன் அப்படின்னா யாரு குறிக்கிறதுனா ஜிக்ஞாசையை குறிக்கிறது. ஜிக்ஞாசைனா கியூரியோசிட்டி, தெரிஞ்சுக்கணும் கைங்கரியம் பண்ணணும் அது என்ன இது என்ன. அந்த ஒரு எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா தானே நம்ம போய் பார்ப்போம், என்ன தெரிஞ்சுக்கணும் பகவானை தெரியணும்னு அப்படின்னு ஆசை இருந்தா தானே, ஜிக்ஞாசை இருந்தா தானே நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்போ லக்ஷ்மணன் அப்படிங்கிறவர் ஜிக்ஞாசையை குறிக்கிறார். சத்ருக்னன் அப்படின்னா சத்ருக்னன், சத்ருக்களை அழிப்பவன். யாரு சத்ரு? வெளிப்படையான சத்ருவா கேட்டா கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய சத்ரு தான். நம்மளுக்குள்ளேயே நம்மள் தான் சத்ரு, நம் மனசுதான் சத்ரு. அந்த சத்ருவை அடக்கி இல்லாம பண்றவர் சத்ருக்னன். பரதன் அப்படின்னா அறிவு, ஞானம் அப்படிங்கிறது. இந்த பரதன் இல்லாட்டா சத்ருக்னன் இல்லை. புரியறதோ? எப்பவுமே பரதன் சத்ருக்னன் ரெண்டு பேருமா போறா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் வேணும். பரதன் ஞானம் இருந்தாதானே யாரு சத்ரு அப்படின்னு புரியும். அப்போ பரதன் அப்படிங்கறது சத்ரு. பானா அறிவு, ராணா வாழறதுன்னு அர்த்தம், பரதன். மேலும் ராமன் அப்படின்னா ஸ்வயம் ரமிப்பவன், தனக்கு தானே ரமிப்பவன், தனக்கு தானே சந்தோஷத்தை காண்றவர். எப்பவுமே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சாதான் மத்தவாளுக்கு கொடுக்க முடியும். நான் தலைவலியில இருந்தேன்னா மத்தவாளுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது, மத்தவாளுக்கும் தலைவலியெல்லாம் கொடுக்க முடியும். அதே மாதிரி எனக்கு ஒரு சூக்கேடு இருக்கு, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா மத்தவாளுக்கும் அது பிரதிபலிக்கும். இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் அதர்ஸ் டூ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மத்தவாளையெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சந்தோஷம் கண்டுக்கணும். We should make ourselves happy first. நம்ம ரொம்ப சந்தோஷத்தை கண்டுதான்னா நம்மளுக்குள்ளா ரமிக்க கூடிய நம்மளுடைய ஆத்ம சைதன்யத்தை தெரிய தெரிய தெரியதான் அது மத்தவாளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி அவளுக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கறது. அதுதான் ராமர். தனக்கு தானே தர்மத்துல கடைபிடித்து தனக்கு தானே ரமிக்கிறவர் ராமா. இந்த ராமா அப்படிங்கிற சப்தம் ஏதோ ராமர் வந்ததுக்கு பிறகுதான் அப்படின்னு கிடையாது, முன்னாடியே இருக்கு. சப்தத்துக்குண்டான வைபவம் முன்னாடியே இருக்கு. அந்த ராமபிரான் அப்படின்னு பேரு சூட்டினதுனால மேலும் பெருமை வாய்ந்தது அந்த ராமன் ஆம சப்தத்துக்கு. அப்போ ஆத்மபோதத்தை குறிக்கிறது ராமர் அப்படிங்கிறது. அப்போ மனசு அப்படின்னா லக்ஷ்மணன், புத்தி அப்படின்னா பரதன், அகங்காரம் அப்படின்னா சத்ரு, சித்த அப்படின்னா ராமர் அப்படின்னு இந்த நாளையும் ஒழுங்கான பேஸ்ல கூட்டிட்டு போனா எல்லாம் உத்தமமாக மங்களகரமாக நடக்கும் வாழ்க்கை. இந்த ராமகதா ஸ்ரவணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது யாரு கேட்டிருக்கா அப்படின்னா கிருஷ்ணரே கேட்டிருக்காராம். கிருஷ்ணாவதாரத்துல பார்க்க போறோமே, அந்த கிருஷ்ணாவதாரத்துல பகவான் வந்து குழந்தையா இருக்கிறத எனக்கு கதை சொல்லித்தாமா, பொதுவா குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லி கொடுத்து தூங்க வைக்கிறது வழக்கம். மகாபாரதமும் ராமாயணம் எல்லாம் பாட்டி தாத்தா யாராவது சொல்லி கொடுப்பா, அம்மாவும் அப்பாவும் அது சொல்லி கொடுத்து வளர்ந்ததுனாலதான் அந்த குழந்தைகள்லாம் நல்லா வளர்றது அந்த கதையை சொல்லி கொடுத்து. அப்போ அதே மாதிரி கிருஷ்ணருக்குமா ராமகதை சொல்லித்தாமா அப்படின்னு யசோதாமா ராமகதையை சொல்லி கொடுக்கறான். என்னன்னு, ராமோ நாம பபுவ ஹும் ததபலா சீதேதி ஹும் தௌபிது ஹும். ராமா ராமஹா அப்படின்னு ஒரு பேருடைய ராஜகுமாரன் இருந்தார்னு யசோதாமா சொல்ற. கிருஷ்ணர் ஹும்னு சொல்ற. ஹம் சொல்லு அடுத்தது. அதாவது உம் குற்றமே கதை சொல்றவானா, கதை சொல்றவாளுக்கு என்ன உற்சாகம் அப்படின்னா மத்தவா கேட்கறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் உற்சாகமே. அப்ப ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கணும். அது மாதிரி கிருஷ்ணர் படுத்துட்டு கண்ண மூடின்னு தூங்க ட்ரை பண்றான், ஆனா அம்மா ராம கதையை சொல்றான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தத பலா சீதா இதி, அவருக்கு ஒரு பத்னி இருந்தா, யாரு தெரியுமோ பேரு சீதா அப்படின்னு பேரு உடைய ஒரு பத்னி இருந்தா. கிருஷ்ணர் சொல்ற. அடுத்தது தௌ பிதுஹு வாச்சா, அவ ரெண்டு பேரும் அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு பஞ்சவடிவனே, பஞ்சவடி அப்படிங்கிற காட்டுல, அதுவரை எட்டி விடுத்து ராமருடைய கதை யசோதாமா சொல்ற, பஞ்சவடி காட்டுல சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த சமயம் என்னாச்சு தெரியுமோ கிருஷ்ணா? தாம் ராவணஹா ஆஹரத்து, அந்த சீதாவை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு யசோதாமா சொன்னதும் தூங்கிட்டு இருக்கிற கிருஷ்ணர், அம்மை சொல்ற கதை கேட்டதும் மூழிந்து இருக்க கொண்ட கிருஷ்ணர் டக்குன்னு எழுந்து சௌமித்ரே கோ தனுகு தனுகு தனுகு இதி வியக்ராஹா கிரப்பாந்து, லக்ஷ்மணா எட்டு வில்லு வில்லு வில்லு வில்லு அப்படின்னு சட்டாபட்டான கிருஷ்ணர் எழுந்து கத்துறதாராம். ஏன்னா கிருஷ்ணரே தனக்கு தானே பாவித்தார் ராமர்னு, ஏன்னா ரெண்டும் ஒரே சைத்தன்யம் தானே. அப்போ டக்குன்னு நான் கிருஷ்ணாவதாரத்துல இருக்காருன்னு மறந்தே போயிட்டாராம். அப்படி ராமருடைய அந்த கதை கேட்டதும் கிருஷ்ணருக்கு அந்த வியக்ரஹா அந்த சம்பிரமத்தோட வில்லடு லக்ஷ்மணா அப்படின்னு கத்துற, சீதாவை திருடி தூக்கிட்டு போறதா, என்னோட சீதாவா அப்படின்னு அந்த கோபம் வரதான் கிருஷ்ணருக்கு. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் நம்மளை காப்பாத்துட்டோம் அப்படின்னு லீலா சுகர் அதை வந்து கிருஷ்ணகர்ணாமிரதத்துல வர்ணனை பண்ற. அப்படி கிருஷ்ண பகவானே கேட்ட ராமகதை, தினசரி ராம நாமத்தை சொல்லறதும் ராமகதா சிரவணம் பண்றதுனாலையும் அத்தனை பேருக்கும் தர்மத்துல அச்சஞ்சலமல்லாத்த மனசோட வாழ முடியும், மத்தவாளையும் தர்மத்துல வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற பெருத்த குணம் இந்த கதாசிரவணத்துக்கு உண்டு. அந்த சக்கரவர்த்தி தனூஜனான சார்வபௌமனான கோசலேந்திரனான அந்த ராமச்சந்திர பிரபு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி சகல சௌக்கிய பாகியங்களையும் தந்து அருள் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அத்தனை பேரும் ராமநாமத்தை சதா ஜபம் பண்றோம். அந்த தித்திப்பை தினசரி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் க்ரதோ வஜ்ரதரஸ்யேத அதிதிர்மங்களம் ப்ராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். எம்மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விரத்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம். எம்மங்களம் சுவர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். ரிஷய சாகரா தீபா வேதா லோகா திசஸ்ச தே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா. நம கோதண்டஹஸ்தாய தசக்ரீவாந்தகாய ச குருவாத புரீஷாய ராமச்சந்திராய மங்களம். காயேன வாசா மனசேந்திரே வா புத்தியாத்மனா வா பிரகதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம.